திருப்பி விஸ்திருதாசின்னா கிருஷ்ணனுடைய சுரூபத்தை பல நிமிஷம் நீ விஸ்தரிச்சுட்டு இருக்க அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளலாம். பல நிமிஷம்னா எப்படி நீங்க திருவாவணி மண்டலத்தில் சிம்மாசனமா நீ இருக்க பெருமாளுக்கு. அது ராமன் அவதரிக்கிற காலத்தில் ராமனுக்கு அது பாதுகையா இருந்துட்டு அவனுக்கு உத்தாசம் பண்றேன். அதே சமயம் தம்பி லட்சுமணனாகவும் இருந்து உத்தாசம் பண்ற. நீ கிருஷ்ண அவதாரத்தில் நந்தகோபுரத்துக்கு கொண்டு போய் விட காலத்தில் கொடையா மழை பெஞ்சுது. அப்போ கொடையா இருந்து கிருஷ்ணனுக்கு கொடையா இருந்தே. அப்போ அண்ணன் பலராமனாக அவதரிச்சு அவருக்கு உத்தாசம் பண்ணேன். திருப்பார் கடல்ல இருக்கச்சேன் இது சயனமாக ஆதிசேட சயனமாக திருப்பார் கடல்ல இருந்தேன். இப்படியாக பித்ருராஜனா பலவிதமான ரூபத்தை நீ எடுக்கிறவளா இருக்க உன் பெருமையை உலகிற்கு நீ காட்டுற. சிவா சுவாமி தேசியம் தன்னை பற்றி சாதிக்கிறார். இப்ப நான் இப்படி ஒன்னால நான் இப்ப எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டோம்னாக்க சீசம் வேதன கர்ம கிருத்து ருத்த தைரிய ஸ்புடகா சியாம் அப்படிங்கிறார். சீசம் வேதன எனக்கு எல்லாரும் என்ன பண்ண போறா கடைசி காலத்துல நமக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவார். அதே மாதிரி தேகாவசானேமாம் துஸ்வாதம் பிராபயஸ்வயம் என்று தேகாவசானத்தில் எனக்கு மோட்சத்தை கொடுக்குன்னு நானும் ஒன்ன பிரார்த்திச்சுட்டே இருக்கேன். அந்த ஸ்ரீ இருக்கே அதாவது மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமி இருக்கேன். அந்த மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமியை பெறுவதில் என்னென்ன உபாயம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா பக்தி பிரபத்தி உபாயங்கள் எல்லாம் பண்ணணும். கர்ம கருத்து அதுக்கு தகுந்தமான உத்தம காரியமான காரியங்கள் எல்லாம் மத்திய பிரபத்தியாரிகள் எல்லாம் செய்துட்டு வந்து அவளுக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால் நான் இப்பொழுது ஒரு 26 பண்ணி உத்தரகிருத்தியமாக எம்பெருமானுக்கு வேண்டிய கைங்கரங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவனையே தியானம் பண்ணிட்டு நான் இப்போது இருந்துட்டு இருக்கேன். அப்போ அதனால் எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டுவானாக்கே நான் இப்போ வளர்ந்து இருக்கேன். நான் அதாவது என்ன வளர்ச்சி அப்படின்னாக்கே மோட்சம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற கவலை இல்லை. எனக்கு தைரியம் தான் வளர்ந்துருக்கு. தெரிஞ்சா நிச்சயமான ஒரு தைரியம் இருக்கு. பாதுகாவியினுடைய அனுகிரகத்தினால தேவாசானத்தில் நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் என்று அந்த தைரியத்தினால நான் எப்படி இருக்கேன் சூட்டாக தெளிவாக இருக்கேன் பிரகாசிக்கிறேன். இப்பொழுது சுவாமி தேசியனுடைய திருவமண்டலத்தை சேவிச்சா நல்ல கலையோடு சேவை சாதிக்கிறார். ஏன் மனசுல இதயம் சந்தோஷம் இருந்தனாக்க முகமும் தெளிவாக இருக்கும். அதனால நான் எப்பொழுதும் கவலை இல்லாமல் சந்தோஷமாக பாதுவாதியினுடைய அனுகிரகத்தினால தேகாவசானத்தில் எனக்கு மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கும் என்று சந்தோஷத்தோட நானும் பூரித்து சொட்டமாக தெளிவாக கவலை இல்லாமல் இருந்திருக்கேன் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமியின் சாதிக்கிறபடி. இந்த ஸ்லோகத்தில் ஒரு அழகான சக்கரபந்தம் அஷ்டார சக்கரபந்தம்னு பேரு. அதாவது 8 ஆரங்களோடு கூடிய சக்கரபந்தம் இதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சாதிக்கிறார்கள். அதோட கூட இதில் சுவாமியினுடைய திருநாமம், சுவாமியினுடைய விருது, சுவாமியினுடைய பண்ண பாதுவாசனங்கள் இந்த காரியத்தை பண்ணாரோ இல்லையோ இந்த காரியத்தை பண்ணார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஸ்லோகம் குட்டி ஸ்லோகம் இதுக்குள்ள அமைஞ்சிருக்கு. என்ன அமைஞ்சிருக்கு இந்த பந்தத்துக்குள்ள அப்படின்னு கேட்டோம்னா ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடநாசேன வேதாந்தாச்சாரிய தாவதாம் கவிவாதி மிருகேந்திரேன கிருதாபாதாவணி ஸ்துதி ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடநாசேன அப்படிங்கிற வேங்கடநாதன் பெருமாளுடைய ஆச்சாரியனுடைய திருநாமம் அமைஞ்சிருக்கு. வேதாந்த ஆச்சாரியதாவதாம் வேதாந்தாச்சாரியன் அவருக்கு விருது ரங்கநாதன் கொடுத்தது அந்த விருதும் இதில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் கவிவாதி மிருகேந்திரேன கவி கவிதாரிக சம்மன் பேரு. அதனால கவிதாரி கவிதாரிக மிருகேந்திரங்கிற சொல்லும் இதில் அமைஞ்சிருக்கு. கிருதா பாதா அவனி ஸ்துதி அவர் பண்ணவர் பாதுகாசரங்கிற சோத்திரத்தை அவர் பண்ணார் அப்படின்னு இவ்வளவு விஷயமும் அடங்கின ஒரு சின்ன ஸ்லோகமும் சக்கரபந்தத்துக்குள்ள அமைஞ்சிருக்கு. இப்பேற்ற அழகான அஷ்டார சக்கரபந்தத்தை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம் அமைச்சிருக்கிறபடி இந்த சக்கர பந்தம் அஷ்டார சக்கர பந்தம் இருக்கேன். இது டிடி சுவாமியுடைய புத்தகத்தில் கடைசியில் இந்த பந்தத்தை அமைச்சு படம் போட்டிருக்கா. அதை பார்த்தா எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். அத கனகபீட நிவிஷ்டதனுஸ்ததா சுமதிதாயி நிஜானுபவஸ்திதா விதிசிவ பிரமுகைர் அபிவந்திதா விஜயதே ரகுபுங்கவ பாதுகா. ஸ்லோகம் 943. கனகபீட நிவிஷ்ட தனு ததா சுமதிதாயி நிஜானுபவஸ்திதா விதிசிவ பிரமுகை அபிவந்திதா விஜயதே ரகுபுங்கவ பாதுகா. ஸ்லோகம் 943. சதா அந்த காலத்துல, எந்த காலம் அப்படின்னா, நந்தி கிராமத்துல சிம்மாசனத்தில் அமர்ந்து பாதுகா ராகணியாக நாட்டை ஆண்டாள் தலைவர். அந்த காலத்துல எப்படி இருந்த கனகபீடனு, கனகபீடம் தங்க சிம்மாசனம், அந்த தங்க சிம்மாசனத்தில் நீ அமர்ந்திருந்து அழகாக எல்லாருக்கும் சேவை சாதித்தாய். சுமதிதாய் நிஜ அனுபவ ஸ்மிருதா. அதோட கூட சிம்மாசனத்தில் காலத்தில் உன்னை விழுந்து ஆளாரை வந்து சேவிச்சு ஒரு இடத்துல தினந்தோறும் வணங்கி உன்னை தியானம் பண்ணிட்டு இருக்காலும், அப்படி அவளை அடிக்கடி பாதுகா செய்ய சேவிக்கிறதும் பார்க்கறதும் அவளை வீட்டிலேயே ஈடுபாடு உள்ளவளாக யார் இருக்காலும், அவளுக்கு நீ என்ன பண்ற, தஜா அனுபவ ஸ்மிருதா, அவளை பற்றி நினைக்கிறது, அவளுக்கு அவளுடைய அனுபவத்தெல்லாம் தான் இந்த ராஜ்யத்தில் இருக்க முடியாது, எப்படி ராஜ்யத்தை ஆண்டாங்கிற விஷயத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறது, அதெல்லாம் நினைச்சு பார்க்கறது, இப்படி எல்லாம் பாதுகாட்சியத்தில் விட்டுவிட்டு இருந்தாலே ஆகியும் அவர்களுக்கெல்லாம் சுமதிதாயி நல்ல புத்தியை கொடுக்கிறாக. பாதுகா தியானம் பண்றவளுக்கு நல்ல புத்தி கிடைக்கிறது, அதுக்கு புத்தியை கொடுக்கிறவளாக நீ இருக்கிறாய். இன்னும் எப்படி இருக்க, விதி சிவ பிரமுகை அபிவந்திதா பாதுகா தேவி, இங்க சிம்மாசனத்தில் இருந்துகிற காலத்திலையும் கூட அப்பவும் பிறருக்கு தெரியாமல் பிரம்மா ருத்ரன் இந்திரன் எல்லாம் வந்து தேவதைகள்லாம் அப்பப்போ வந்து சுவாமியில வந்து பாதுகா தேவியை சேவிக்கிறதும் ஸ்தோத்திரம் பண்றதும் அப்படி எல்லாம் இருந்திருக்கான். அதனால பாதுகா தேவி நீ எப்பேற்பட்டவ அப்படின்னுட்டா, ரகுபுங்கவ பாதுகா விஜயதே, இப்படி ராம பாதுகாரன் நீ விஜயதே மேன்மையுடன் வழங்குகிறாய், ஆக உனக்கு பராக் ஜெயம் வெற்றி அப்படி என்று அந்த பாதுகா தேவியை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் சுவாமி ஜெயசன். இந்த இடத்துல இந்த ஸ்லோகமும் அடுத்த ஸ்லோகமும் சேர்ந்து கோமத்திரி காவந்தம் அமைச்சிருக்கார் சுவாமி. இந்த ஸ்லோகத்தின் கீழே அடுத்த ஸ்லோகத்தையும் எழுத வேண்டியது. வீட்டு நாலு வரியமா சேர்த்து பார்த்தோம்னா அதுல கோமத்திரி காவந்தம் என்கிற பந்தம் அமைஞ்சிருக்கு என்று சொல்லப்படுகிறது. தீன கோபீஜனி கிளிஷ்ட பீனுத் சதா ராம பாதாவணி ஏதிமே வசியம் உத்தார பாவஸ்ரிதா தேஜசா தேன குஷ்டிங்கதா பாலிகா. ஸ்லோகம் 944. தீன கோபீஜனி கிருஷ்ட தீனுத்சதா ராம பாதாவணி சுவானுபாவஸ்ரிதா ஏதிமே வசியம் உத்தார பாவஸ்ரிதா தேஜசா தேன குஷ்டிங்கதா பாலிகா. ராமபாதாவணி, ராமனுடைய பாதுகா தேவியே, நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா, தீன கோபீஜனி கிருஷ்டி தீனுத்து, தீனகோபீஜனி, தீனகோபி தீனர்களான ரொம்ப எளியவர்களாக தாழ்ந்த ஜாதியராக இருந்த கோபஸ்திரிகள் இருக்காள, அவளுக்கெல்லாம் நீ என்ன பண்ண, ஜனி கிளிஷ்ட தீனுது, ஜனி கிளிஷ்டனா கிளேசம், ஜனி பிறவியினால் ஏற்படக்கூடியது, அடிக்கடி பிறக்கிறதும் சாவதுமா இருக்கும், நான் இந்த பிறவி இருக்கேன், இந்த பிறவியெல்லாம் அவர்களுக்கெல்லாம் நீ போக்கினாய், ஆக அங்க இருக்கும் ஞான எடுத்துமார்களுக்கு எல்லாருக்கும் நீ மோட்சத்தையே அளித்தாய், கிறிஸ்த தீனுது, இன்னும் அவளுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போக்கினாய், இந்திரனால மழையை பொழிஞ்சு இந்திரன் கஷ்டப்படுத்தினான், கம்சன் அப்பப்போ அரக்கர்களெல்லாம் அனுப்பிச்சு மாறு வேஷத்தில் அவளை கஷ்டப்படுத்தினான், அப்ப ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீ போக்கினவள், இன்னும் பெறப்பட்டவள் சுவானுபாவஸ்திதான், நீ எப்பொழுதும் தன்னுடைய பெருமையிலேயே நிற்கிறாய், சின்னத்திலண்டி நீ இல்ல என்றுதான் உன்னுடைய பெருமையினாலே நீ பிரகாசமாக விளங்குகிறாய். நீ ஏதுமே வைஷ்யம் உத்தார பாவஸ்ரிதான் நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னாக்க எல்லோரையும் ஒய்விக்கும் தன்மையுடையவள். நீ தெரிஞ்ச ஆறாறு பாதுகாதி வேற யாராலும் அவளெல்லாம் இந்த ஜென்மத்தை விட்டு அல்ல கடைசி காலத்தில் தேகாவசானத்தில் மோட்டத்தை அடைகிறார்கள். ஆக இப்படியாக எல்லாரையும் ஒய்விக்கும்படியாக பண்ணுகிறாய். ஆக உன்னுடைய தேஜஸ்னால நீ குத்திங்கிறாபாலிகா நீ பிரகாசத்தை அடைந்திருக்கிறாய். ஆக பாதுகாதேவி தான் பண்ணக்கூடிய தன்னுடைய காரியங்களால பலருக்கு பண்ணக்கூடிய அனுகிரகத்தினால நீ நல்லா பிரகாசிக்கிறாய். அப்பேற்பட்ட பாதுகாதேவி நீ எனக்கு பாலிகா எனக்கு ரட்சகியாக நீ இருக்க வேண்டும். பாதுகாதேவி நீயே எனக்கு சர்வரட்சகி உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்லை என்று பாதுகாதேவிய சுவாமி தேசியன் பிரார்த்தித்தபடி இந்த ஸ்லோகமும் முன் ஸ்லோகமும் சேர்த்து கோமுத்திரிகா பந்தம் என்கிற பந்தத்தை அமைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தாமசலோகம் தாதுமுகிதாசை பாபமசேஷமபாகுருஷே மே பாது விபூஷித ராகவ பாதா. ஸ்லோகம் 945. தாமநிராகிருத தாமசலோகம் தாதுமுகிர்வினதா நிஜதாசை பாபமசேஷமபாகுருஷே மே பாது விபூஷித ராகவ பாதா. தாம நிராகிருத தாமசலோகா பாது பாதுகையே பாதுகா தெரியே நீ பேர்பட்டவள் தாம நிராகிருத தாமச லோகா. தாமன்னா உன்னுடைய தேஜஸ், உன்னுடைய தேஜஸ்னாலேயே நீ என்ன பண்ணிருக்க அந்த தாமச லோகா அப்படின்னா தாமச லோகம்னா தம்மோகுணமுடையவர்களான அசுரர்கள் அவர்களெல்லாம் நிராகரிச்சிருக்க. அதாவது அசுர சுவாவம் உடையர்கள் எல்லாம் வென்று கார்த்திகர்கள் எல்லாம் நீ காப்பாற்றிருக்கே அப்படின்னு அர்த்தம். இன்னொரு நிமிஷம் அர்த்தம் சொல்லலாம். தாமநிர ஆகிருத தாமச லோகம் மக்கள் இடத்துல இருக்கும்படியான தமோ குணம் இருக்கேன், உன்னை வந்து சேவிச்சாலும் அவளுடைய தமோ குணத்தெல்லாம் போக்கி அவெல்லாம் சாத்திக குணம் உள்ளவளாக நீ ஆக்கி விடுகிறாய். அப்பேற்பட்டவள் நீ எப்பேற்பட்டவள் நிஜத ஆசை தாதுமுகேர்வினதா நிஜதாசை நிஜதாசை உனக்கு உனக்கு அடிமையா இருக்கா செஞ்ச பிரம்மருத்ராதிகள்லாம் உனக்கு அடிமையா வந்து உனக்கு கைகறி பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஏற்பட்ட உனக்கு அடிமையெல்லாம் இருக்க முடியாத தாதுமுகி பிரம்மருத்ரேந்திரன் வேளாலே வினதா எப்பொழுதும் வழங்கப்பட்டவர்களா இருக்கா. இப்ப பார்த்தாலும் அவன் வந்து உன்னை தேர்வு சேர்ந்து உன்னுடைய ஏவல் தேவைகளெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அப்பேற்ற பெருமுடையவள் நீ பாபம் அசேஷம் அபா குரு சேமே பாது விபூஷித ராகவ பாதாம். நீ எப்பேற்பட்டவள் விபூஷித ராகவ பாதாம். ராகவனுடைய திருவடி வாரத்தில் அடியில் இருந்துகிட்டு ராகவனுடைய திறனார வந்ததுக்கு இது அலங்காரமாக அழகம் உண்டு பண்ணுகிறாய். நீ அதனால உன்னால அலங்கரிக்கப்பட்டதாக அழகு செய்யப்பட்டதாக ஆறுது எம்பெருவான் ராகவனுடைய திருவடி. ராகவன திருவடி அழகாக இருக்கும்படியாக நீ செய்கிறாய். அப்பேற்பட்ட நீ பாபம் அசேஷம் அபா குரு சேமே என்னுடைய எல்லா பாவத்தையும் நீ தான் போக்கணும். எனக்குள்ள பாவம் கணக்கு இல்லாமல் இருக்கு. எல்லா பாவத்தையும் நீ தான் அபா குருசே நீ தான் போக்குகின்றாய். அதனால பாதுகாதேவி நீ என்னுடைய சமோகணத்தை போக்கி எனக்கு நல்ல வழியில் எனக்கு ஈடுபடுத்தி என்னுடைய பாவத்தெல்லாம் போக்கி எனக்கு அருள வேண்டும் என்று சுவாமிஜி இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறபடி கிருபானகத்ராத சுபூர துஷ்டா மெத்யாருஜா பாரிசதாம பூபாம் மதாவினித்யான சுக என்ன திருப்தா கஞ்சாதமேதாதிகிருதா நிரோதா. ஸ்லோகம் 946. கிருபானகத்ராத சுபூ அதுஷ்டா மித்யாருஜா பாரிசதாம பூபா பதாவணி ஸ்தானசுகைஹி நகிருப்தா காந்தியா சமேதா அதிகிருதா நிரோதா. ஆனால் நீ பாதுகாதேவியே, நீ எப்படி இருக்க? கிருபாநகத்ராதசுபூ, என்ன அந்த லோகங்கள் நீ ராணியா இருக்கிற காலத்துல பூமண்டலமாத்தையும் ஒழுங்காக ஆளுகின்றாய். அதனால ஆடுறதுக்கு காரணம் என்னங்கிட்டேனாக்க, ராமனா ராமனை பிரிந்து மக்கள் அயோத்தியில எழுதுக்காண்டு கஷ்டப்படுறான். அப்படி பிரிந்து கஷ்டப்படுமையான வாழெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற கிருப்பையினால நீ அந்த கிராமத்துல சிம்மாசத்துல இருந்து நாட்டை எல்லாம் ஆளுகின்றாய். அதனால நாடு எப்படி இருக்கு அப்படின்னா, ஆனாக எந்தவித குற்றம் இருக்கு இல்லாமல் இருக்கு. அதாவது நாடுன்னு சொன்னா அங்கெங்க கொலை கொள்ளை அடி தடி சண்டை வம்பு கலகல் ஏதாவது இருந்துட்டு இருக்கும் இல்லையா? அத மாதிரி பாதுகா ராஜ்யம் நடக்கிற காலத்துல எங்கேயும் எந்த விதமான குற்றம் கிடையாதான். அப்ப ஏற்பட்ட ஆனாக எதுவித குற்றம் இல்லாமல் பிராதசுபூஹு அப்படி காப்பாற்றப்பட்ட பூமியுடையவளாய் இருக்கிறாயினே. ஆக பூமண்டலத்தின் முழுக்குளம் உன்னுடைய கிருபையினாலே எவ்வித குற்றம் இல்லாமல் எல்லாம் அழகாக நன்றாக இருக்கும்படியாக பூமியை நீ காப்பாற்றினா ஆண்டா ஆகிறாய். காரணம் என்னன்னா, நீ எப்ப பெற்ற அப்படின்னா அதிர்ஷ்டம். உன்னிடத்துல எந்த விதமான கட்டணம் கிடையாது, எல்லாரையும் காப்பாற்றணுங்கிற ஆசை, எவ்வித குற்றம் இல்லாதவளே. அதோட கூட உங்கள்கிட்ட முன்னாடி ஒளி இருக்குப்பா ருஜா மேஜா, உன்னிடத்துல ஏதாவது அழகான உயர்ந்த ரகமான ரத்னங்கள் எல்லாம் உன்னிடத்துல அழைக்கப்பட்டிருக்கு. அது பரிசுத்தமான ரத்னங்கள், பரிசுத்தமான ரத்னங்கள்ல இருந்து கிளம்பக்கூடியதான ஒளி எப்படி இருக்கு? பரிசுத்தமாக இருக்கு. அப்பேற்ற பரிசுத்தமான ஒளியோட கூடினவா இருக்காய், எவ்வித குற்றமும் இல்லாமல் இருக்கிறவா இருக்காய். நீ அப்பேற்பட்டவாறு நீ பாரிஷதாம பூபா, உன்னுடைய தர்பார் மண்டபத்துல பார்த்தாலும் சபையில சித்தரசரெல்லாம் வந்து சூழ்ந்து கிடக்கான். இந்த சித்தர்கள்லாம் எப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கிட்டவனாக்க, நிறைய பெரிய கும்பத்து உடையவர்கள் எல்லாரும் சரிங்களா. உத்தர புத்தர சித்தர்களுக்குள்ள உத்தர புத்தர பொறுமை கிடையாது. எல்லாரும் நல்லா உழைத்து நாட்டை நல்ல நிலையில வச்சு அவர்கள் நல்லாக மறந்த நியாயமான முறையில் கப்பம் வரிகள் எல்லாம் வாங்கி நல்ல பெரிய ஐஸ்வர்யத்தை உடையவர்களாக இருக்கேன் இல்லையா. அப்படி பெரும் ஐஸ்வர்யத்தை உடையலான உயர்ந்த சிறந்த ராஜாக்கள் எல்லாம் உன்னுடைய தர்பார் மண்டபத்தில் உனக்கு கப்ப செலுத்த வந்திருக்கான். அது மாதிரி அவர்களோ கூடினா இருக்கேன் நீ. அப்பேற்ப அரசுகளோடு கூடின நீ சான சுகை, நாட்டையெல்லாம் ஆண்டா அந்த சுகம் இருந்தாலும் கூட உனக்கு ராமன் திருவடியங்களையே இருந்து அந்த திருவடி சுகத்தை அனுபவிச்சுள்ளான். அப்படின்னால நிறைய சுகத்தை அனுபவிச்சிருக்கேன் ராமன் திருவடிகள் இருந்து, அது அனுபவிச்சது கூட போராதுங்கிற எண்ணம் நகரத்தா அதுல திருப்தி அடையாமல் என்ன பண்றேக்கோ அப்படின்னு கேட்டோம்னாக்க, இன்னும் ஆசை உனக்கு காந்தியா சமேதா கம காந்த நடத்தம், காந்தினா இங்க வெளிச்சு நடத்தும் இல்ல, காந்தி சொன்னாக்க விருப்பம் மேல மேல ஆசை, மேல மேல ஆசையோட கூடியவர்களாக நீ என்ன பண்ற, இந்த நாட்டை ஆளுகின்ற காலத்துல அதிகரிதான் தெரிஞ்சா அதிகாரம் உடையவளா இருக்க ராணியான். அப்படின்னால நாட்டை ஆள அதிகாரம் முழுக்க ஒரு இடத்துல இருக்கு. அதனால நீ அனிரோதாம், நீ இந்த நாடு முழுக்கிறோம் சஞ்சாரம் பண்றீங்க, எப்படி எவ்வித தடையும் இல்லை உனக்கு, எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணிட்டு சந்தோஷமாக நாட்டை ஆண்டிருக்கேன். ஆக உன்னுடைய காலத்துல சித்தரசர்கள் எல்லாரும் கூட சந்தோஷமாக அவனுடைய தர்பார் மண்டலத்தில் சூழ்ந்து உன்னை போட்டு சென்றார்கள். அப்ப இருக்க பாதுகா தேவி என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். காவண்டத்தில் இந்த ரெண்டாவது ஸ்லோகம், முன் ஸ்லோகத்தை நாலு பாதங்களையும் வயசா ஒரே வரியில் எழுதுறது, எழுதிவிட்டு இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தையும் நாலு பாதங்களையும் ஒரே வயசுல கடைசியிலேருந்து ஆரம்பிச்சு எழுதுறது. அப்படி எழுதிவிட்டு வாசிச்சமானாக்க இது ஒரு தனி தலைவரை வாசித்தமானா இன்னொரு மின்சாரம் இன்னொரு ஒரு ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கும். இதுவும் இதுக்கு கோமூத்திரி காவந்தன்னு பேரு என்று சாதிக்கிறார். இந்த பந்தத்தினுடைய படம் பின்னாடி வா போடல. சாரத சௌக்ஷ சமேதா சாரசகாரியவநாசீராவசுதானவன்யாசோகம் 247 சாரசவீட்சசமேதாபதபாஸ்வாஜாசகாரியவநாசீராவசுதானவன்யாசேவி நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டா சாரசவீட்சசமேதாரசனா ஒரு தாமரப்பூக்கள் எப்ப பார்த்தாலும் எம்பெருமானு தாமரப்பூவில் அவன் திருவிழில அர்ச்சனை பண்றான். அந்த திருவிழில அர்ச்சனை பண்ற தாமரப்பூவெல்லாம் யார் மேல வந்து விழருது? பாதுகாதேவி மேல விழருது. தெரிஞ்சா எப்போதும் மெல்லிதான வாசனை உள்ள பூக்களால் அர்ச்சிக்கப்பட்டு அந்த தாமரப்பூவெல்லாம் தன் மேல மெச்சுன்னு இருக்கிறத பார்த்தா இவளுக்கு ரொம்ப சௌக்கியமா இருக்கு. அதனால சாரச சௌக்கிய சமேதா தாமரப்பூக்களால அதனுடைய மென்மையை அனுபவிச்சுண்டு தந்து சௌக்கியமாக இருந்திருக்கா பாதுகாதேவி. மேலும் நீ பேர்பட்டவள் நீ ராணியான அப்படின்னால நல்ல உத்தரவு போட்டாலும் கண்ணா பண்ணா உத்தரவு இல்லை, துகளுக்கு உத்தரவு ஊஞ்சிடுவாளே அது மாதிரி இல்லாமல் சுவாஜ்யாம் அழகான உத்தரவு போட்டிருக்க நாடு முழுக்கள நல்ல காரியங்கள் செய்ய முடியாத உத்தரவுகளை அப்பப்ப போட்டுட்டே இருக்கேன். நீ பேர்பட்டவள் நீ சாரசகாரி அவனாசாரியவனாசாம் சாரசகாரி தெரிஞ்சா ஏதாவது சாகசமான துடுக்கான காரியத்தை பண்றதுல என்ன பண்றவன் பரதன். ஏன் கேட்டா ராமன் திரும்பி வரலன்னாக்கே சேஷ்டியே புரஸ்தாச்சாலாயாக யாவன் அப்படியாஸ்தி ராமான் வரா போனாக்க நான் உள்ளே போக மாட்டேன், உன்னுடைய இதுக்கு திருமாலிக்கு வாசல்லையே படுத்துட்டு பிராண விடுவேன் அப்படிங்கிறான். பார்ப்பேன் கட்சியில் வராட்டா நான் ராஜ்ய தாழ மாட்டேன், மறுபடியும் பிராண விட்டுருவேன் அப்படிங்கிறான். அதனால பரத ராமன் வர வரையிலும் பரதனை உயிரை காப்பாற்றணுங்கிற கவலை உங்களுக்கு பாதுகாதேவிக்கு. அதனால சாகசகாரி துணிச்சலான சாகசமான காரியத்தை உயிரை விடக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியவனா இருக்கான் பரதன் ராமனுடைய பிரிவினால. அவனை காப்பாற்றுவதே ஆசா ஆசையுடையவளாக இருக்கான். அதாவது பரதன் எந்த விதமான தீங்கும் பொல்லாங்கும் செய்து கொள்ளாமல் அவன் ராமன் வரவில்லை, அவன் சுத்தமா ராமன் ஒப்படைக்கணுமே அப்படிங்கிற ஆசையோட இருக்கா இந்த பாதுகாதேவி. இன்னும் எப்படி இருக்கா தீரா? எத்தனை பேர் தன்னுடைய சேர்ந்தவர்கள்லாம் பக்தால் எத்தனை பேர் வந்தாலும் கூட அவர்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் எல்லாரையும் என்ன காப்பாத்துற தன்னை சேர்ந்தவர்கள்லாம் அழகாக காப்பாத்துறவள் நீ தீரா வசுதா காப்பாத்துற மாத்திரம் இல்ல அவரவர்கள் என்ன கேட்கிறாலோ அப்படி ரத்தனங்கள் நிறைய சம்பத்து ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுத்து அவளுக்கு ஒத்தாசை பண்றேன். நவநியாசாம் புதிய புதிய ரத்தனங்கள்லாம் அவனிடத்துல அழைக்கப்பட்டிருக்கு. தெரிஞ்சா சில ரத்தனங்கள்லாம் ரொம்ப ஒசந்தது, ஆத்துல இருந்தாலேயே ஐஸ்வர்யம் கொட்டும் சொல்லுவா. அத மாதிரி ஐஸ்வர்யம் கொட்டக்கூடியதான பல ரத்தனங்கள் உன்னிடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட உயர்ந்த நிலை இருக்கும் ஞான பதப்பா இதே பாதுகா தேவியே நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னா இந்த பூலோகத்துல நல்ல பிரசித்தியை பெற்றிருக்கிறாய். நீ உலகம் முழுக்க என்ன பேசிட்டு இருக்க அப்போ அப்படிங்கிறதுனாக்க அந்த 14 வருஷமும் பாதுகா ராஜ்யம் நடந்துட்டு இருக்கேன். பாதுகா ராஜ்யத்துல யாரும் எந்த விதமான தப்பும் செய்யலை. நாமெல்லாம் அஞ்சு கிராமத்துக்கு போய் பாதுகா ராணியை சேவிக்கணும் அப்படின்னு பாதுகையை பற்றின பேச்சே உலகமெல்லாம் நடந்துட்டு இருக்கான். அப்படி மிக புகழ் பெற்றவர்களாக நீ விளங்குகிறாய் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகமும் ஒரு வகையான கோமத்திரிகா பந்தம்னு சொல்லுவார். எப்படின்னு கேட்டா இந்த ஸ்லோகத்தை எழுதிவிட்டு கடைசி இருக்கும் இல்லையோ கடைசியிலேயே திருப்பி வாசிக்கிறது சாரசச உக்கிய சமேதா நவநியாசாமத்துல ஆரம்பிச்சு கடைசியில அதுலேருந்து ஆறு கதலைகளை படிக்கிறது. அப்படி திருப்பி படிச்சா இன்னொரு ஸ்லோகம் வரும். என்ன வருது? சாநியாவனதா சுவராதீசானா வருஜகா சஹசா ஞாஸ்வா விபுபாத பதாக்கியாதா மே சக்கியதௌ சரசா என்று இந்த ஸ்லோகத்தை திருப்பி வாசிச்சா இந்த ஸ்லோகம் ஆறுது. சன்யாமனதா சுவராதீசானாவரியகா சஹசா ஞாஸ்வா விபுபாதபதா சாதானே சக்கியதௌ சரசா. ஸ்லோகம் 948. சன்யாமனதா சுவரா ஈசானாவரியகா சஹசா ஞாஸ்வா விபுபாதபதா சாதா மே சக்கியதௌ சரசா. இந்த ஸ்லோகம் முன் ஸ்லோகத்தை கடைசியிலே திருப்பி சொன்னா அதனால வந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை கவனிப்போம். இந்த மான்யா சான்யா, சான்யா என்றால் நன்கு பதிக்கத்தக்கது, எல்லாராலும் கொண்டாடத்தக்கது, எல்லாரும் பாதுகா தேவிய மனசுல தியானம் பண்ணலாம், அப்படி எல்லாராலையும் தியானம் பண்ணத்தக்கதாக இருக்காது இந்த பாதுகா தேவி. எப்படி இருக்கான் அவனதா யாரார்த்தனை வந்து அடைகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அவனம் பாதுகாப்பை தா கொடுக்கிறவள், அதனால எல்லாரையும் ரட்சிக்கின்றவளாக இருக்காள் இந்த பாதுகா தேவி. இன்னும் பெயர்பட்டவள் சகசா சுவராம் தெரிஞ்சுதான், மற்றவாள போல நல்லா ஜபம் பண்ணி தெய்வத்தை வரி தனது வசப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த பாதுகா தேவி இருக்கால இந்த பாதுகா தேவனால் சகசா சீக்கிரம் சுவரா சுகமாக வரிக்கக்கூடியவள், இவளை பத்தி ஜபம் பண்ணி சேவித்து இவளை நமக்கு ரட்சகையாக நாம் அவளை நம்மை காப்பாற்ற வரிக்க முடியும், வரித்து பாதுகா தேவி என்ன நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு அவர்கிட்ட நம்முடைய இஷ்டங்கள்லாம் சொல்ல முடியும். அப்பேற்பட்டவள் சகசா சுகராம் அதீசானாம், இப்பேற்பட்டவள் அதீசானா எம்பெருமான் இப்படியான அதீசானா எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கானோ அதே மாதிரி இவ்வளவு ஈஸ்வரியா இருக்கக்கூடியவள் இந்த பாதுகா தேவி. அதீசானாம் வர்யகா, வர்யன்னா சிரேஷ்டமான, கம்னா சுகம், உயர்ந்த சுகத்தோடு கூடினவளா இருக்கா. எப்போதும் ராமனுடைய அல்லது ரங்கநாதனுடைய திருவடியங்களே இருக்கிறதுனால அந்த ஆனந்தம், பகவானுடைய திருவடியங்களே இருக்க முடியாத ஆனந்தம் சுகம் இருக்கேன், அது எப்போதும் அவளுக்கு இருக்கு. வர்யகா ஞானம், ஞானம்னா சர்வஜ்ஞ, எல்லாத்தையும் அறிந்தவள், அதனால யாரு போய் நான் பண்ணாலும் கூட யாரு இன்னாரு என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தபடி அவளுக்குலாம் பரிகாரத்தை அனுகிரகிக்கக்கூடியவள் இந்த பிராட்டி. மேலும் சுவான்னா சொத்து, சுவான்னா சொத்து உடையவள், உலகத்தெல்லாம் தன்னை சொத்தாக உடையவள் அப்படின்னு அர்த்தம் கொடுறான். அப்படி சுவாங்கிட்ட சுவம் சொன்னமானாக்க என்ன சொத்தாக ஆ பகவானே உள்ள ஆனா பகவான் விஷ்ணுக்கு பேரு, அதனால ஆனா சொத்தாக பகவானை உடையவள், அதனால ரங்கநாதனையே தன்னுடைய சொத்தாக ஆக்கி கொண்டவள் இந்த பாதுகா தேவி. விபுபாதபதாம், விபுன்னா பகவான், அவனுடைய பாதம்னா திருவடி, அந்த திருவடியை இப்பான்னா காக்கிறவள், அந்த காக்குன்ற பிரதாங்கிறவள் இந்த பாக்கும் தண்ணினால ஹியாதா பிரசித்தி பெற்றவள், அவன் ரங்கநாதனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகா தேவி என்று எல்லாரும் கொண்டாடுறா, அவ்வளவு பிரசித்தி பெற்றவள். அப்பேற்பட்ட இந்த பாதுகாதியானவள் மே எனக்கு சரசா சகி, சரசா சரசமான அன்புடையவளான சகி தோழியாக இருக்கிறாள். தோழியா இருந்தா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா தப்பு காரியத்தை செய்யாது, நல்ல காரியத்தை எப்படி செய் என்று அப்பொழுது அவளுக்கு ஹிதமாக இருக்க காரியத்தை சொல்லி வேண்டியதெல்லாம் ஒத்தாசை பண்ணி எல்லாம் பண்ணுவான். அத மாதிரி பாதுகாதியானவள் எனக்கு உற்ற தோழியாக இருக்கிறாள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சேவிக்கன்னு சாதிக்கிறபடி இந்த ஸ்லோகத்தை கடைசியிலேருந்து வாசிச்சோமானாக்க இதுக்கு முன்னாடி வந்த ஸ்லோகம் வந்துடும். அதனால இந்த ஸ்லோகமும் அந்த ஸ்லோகமும் சேர்ந்து ஒரு அழகான கோமூத்திரிகா பந்தம் என்று சுவாமியினுடைய திருவள்ளம். தாரஸ்பார சரஸ்வர ரசபர ராசா பதாவணி சாராம் தீரஸ்வைரச்சரஸ்திர ரகுபுர வாசரதி ராமசவா. ஸ்லோகம் 949. தாரஸ்பாரதரஸ்வர ரசபர ராசா சதாவணீசாராம் தீரஸ்வைர சரஸ்திர